ஸ்ரீகுருப்யோ நமஹ. சென்னையில் 12/8/2012 நமது சிங்கேரி ஆச்சாரியால் வேத சங்கீத ஃபவுண்டேஷனின் ஸ்ரீ கிருஷ்ணயஜுர்வேத சிடி வெளியீட்டின் போது அருளிய அனுகிரக பாஷணம். யஸ்யேச்சையைவ புவனானி சமுத்பவந்தி திஷ்டந்தி யாந்தி ச புனர்விலயஞ்சுகாந்தே தஸ்மை சமஸ்த ஃபலபோக நிபந்தனாய நித்ய பிரபுத்தமுதிதாய நமசிவாய. நம்முடைய சனாதன தர்மத்துக்கு அத்தியந்த பிரமாணமானது வேதம். அதனால்தான் நம்முடைய தர்மத்துக்கு வைதிக தர்மம் என்று பெயர். வேத பிரதிபாத்தியமான தர்மம் இது, அதனால் இது வைதிக தர்மம். இந்த தர்மத்துக்கு மூலபூதமான வேதங்கள் நமக்கு அத்தியந்த பூஜ்யமானது, பவித்திரமானது. வேதத்துக்கு சமானமாக வேறு எந்த பிரமாணமும் கூட கிடையாது. மீதி பிரமாணங்கள் எல்லாம் வேதத்துக்கு அனுசாரியாக இருந்தால் அதை நாம் எடுத்துப்போம், வேதத்துக்கு விருத்தமானால் அதை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். மீமாம்சையிலே பகவான் ஜெய்மினி மகர்ஷி இதை ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். விரோதேத்வனபேக்ஷம் ஸ்யாத் அசதி அனுமானம் அப்படின்னு சொல்லி, விரோதேது அனபேக்ஷம் ஸ்யாத், வேதத்தோட விரோதம் வந்தால், விரோதம் என்ன அர்த்தம், வேதம் சொன்னதுக்கு விருத்தமான விஷயத்தை வேற ஏதாவது பிரமாணம் சொன்னால் அந்த பிரமாணம் அனபேக்ஷம், அது நமக்கு தேவையில்லை. இது வேதத்தை அனுசாரமாக எந்த பிரமாணம் சொல்றதோ அந்த பிரமாணத்தை தான் நாங்கள் எடுத்துக்கோம். அதனாலதான் ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் வேதத்துக்கு அவிருத்தமாக இருக்கிற வரையிலும் நமக்கு பிரமாணமாக, வேத விருத்தமானால் அது நமக்கு பிரமாணமாக. அப்பேற்பட்ட நம்முடைய பரம பிரமாணமான வேதங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வேதங்களே நமக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பகவத்பாதாள் வேதத்தை பற்றி சொல்ற போது சர்வஜ்ஞ கல்பஸ்யா அப்படின்னு ஒரு விசேஷணம் வேதத்துக்கு சொன்னார். சர்வஜ்ஞ கல்பஸ்ய, வேதம்ங்கிறது சர்வஜ்ஞன் மாதிரி, ஒரு சர்வஜ்ஞனான மனுஷன். மனுஷன் சர்வஜ்ஞனாக முடியாது, ஈஸ்வரன் தான் சர்வஜ்ஞன். அப்போ ஈஸ்வரன் எப்படி சர்வஜ்ஞனோ, அந்த சர்வஜ்ஞனான ஈஸ்வரனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையோ, அதே போல் வேதமும் சர்வஜ்ஞன் மாதிரி. அதாவது வேதத்திலிருந்து நமக்கு தெரியாத விஷயம் அங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நாம் வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சமஸ்தமும் வேதத்தில் அடங்கியிருக்கு, அதனாலதான் வேதம் சர்வஜ்ஞ கல்பம் என்று பகவத்பாதாள் சொன்னார். அப்பேற்பட்ட வேதத்திலே நமக்கு சிரத்தையும் ஆதரவும் ரொம்பவும் அவசியம். ஏனென்றால் அந்த வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தேசங்கள் ரொம்ப அற்புதமான சந்தேசங்கள். முதல்ல நாம் ருக்வேதத்தை பார்த்தால், அதனால்தான் அந்த ருக்வேத சம்ஹிதையின் கடைசி வர்க்கத்தை நான் சொல்ல சொன்னேன். அந்த சம்ஹிதையின் கடைசி வர்க்கத்தில் ஒரு பெரிய சந்தேசம் சமஸ்த மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சமஸ்த மாணவ ஜாதிக்கு. அந்த ருக்வேதம் கொடுக்கக்கூடிய சந்தேசம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அந்த சந்தேசம் நமக்கு எல்லோருக்கும் கிராஹ்யமானது, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த சந்தேசம் என்னவென்று கேட்டால், சங்கச்சத்வம் சம்வதத்வம் சம்போவனாம் சிஜானதாம், எல்லோரும் ஒரே அபிப்பிராயத்தோடு இருங்கள், யாரும் யாரை பற்றியும் தப்பான அபிப்பிராயத்தை வைத்து கொள்ளாதுங்கள், எல்லாரும் ஒரே மனசோடு இருங்கள், சமானமஸ்து ஓமன, சமானமான மனசோடு இருங்கள், அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் பவித்திரமாயிடும். இப்போ நாம் உலகத்தில் எங்கே எந்த ஒரு சண்டை சச்சரவு பார்த்தாலும் அங்கே ஒரே காரணம் அந்த ரெண்டு பேருடைய ஒரு அபிப்பிராய பேதம். அப்பாவும் பிள்ளையும், அப்பா ஒன்று நினைச்சா பிள்ளை இன்னொன்று நினைக்கிற, புருஷன் பொண்டாட்டி, புருஷன் ஒன்று சொன்னா பொண்டாட்டி இன்னொன்று சொல்கிறார், குரு சிஷ்யர்கள், குரு ஒன்று சொன்னா சிஷ்யன் இன்னொன்று சொல்கிறார். அப்போ ரெண்டு பேருக்குள்ள அபிப்பிராய ஐக்கியம் இல்லாததுனால இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் வருது. ஒரே அபிப்பிராயம் இருந்தால், நான் என்ன நினைக்கிறோனோ நீயும் அதையே நினைக்கிறதா இருந்தா நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை எப்படி வரும்? ருக்வேதம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சந்தேசம் நமக்கு கொடுத்துருக்கு. சமானிவ ஆகூ சமானா ஹிருதயானிவ சமானமஸ்து ஓமனஹ யதாவஸ்து சஹாசதி. ஒரே அபிப்பிராயத்தோடு இருங்கோள், ஒரே மனசோடு இருங்கோள், ஒரே விதமாக யோசனை பண்ணுங்கோள். இந்த சந்தேசத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும்? அப்போ நம்ம ஜீவனத்தில் ஏதாவது சண்டை வருமா? இந்த சந்தேசத்தை நாம் பரிபாலனம் பண்ணினால் நமக்கு எங்கேயும் சண்டை வராது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய அகங்காரத்துக்கு பிராதான்யம் கொடுக்குறோம். நான் நினைச்சது தான் நடக்கணும். அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேர்லேயும் அந்த அபிப்பிராய பேதம் வர்றபோது அப்பா என்ன நினைக்கிறான்? நான் அப்பா, நான் சொன்னது தான் நடக்கணும். பிள்ளை என்ன நினைக்கிறான்? ஓய், உனக்கு வயசாகிடுது, இப்போ நீ இன்னும் பண்ண முடியாது, நான் சொன்னது தான் நடக்கணும் அப்படின்னு பிள்ளை சொல்கிறான். அவர் நான் அப்பா, அதனால நான் சொல்றது நடக்கணும்ங்கிற ஒரு விதமான அகங்காரம் அவருக்கு. நீ ஒன்றும் பண்ண முடியாது, காரியமெல்லாம் பண்ணுறவன் நான், அதனால நான் சொல்றது நடக்கணும்னு இன்னொரு விதமான அகங்காரம் இவனுக்கு, பிள்ளைக்கு. இவ ரெண்டு பேரும் அந்த அகங்காரத்தை விட்டு விட்டால் அங்கே சண்டை எப்படி வரும்? அதே போல் குரு சிஷ்யர்களில் குரு ஒன்று சொன்னால் சிஷ்யன் இன்னொன்று சொன்னால் அங்கே எப்படி ஒரு ஐக்கியம் அங்கிறது வரும்? குரு என்ன நினைக்கிறான்? நான் குருடா, நீ சிஷ்யன், நான் சொல்கிறபடி நீ செய்யணும். சிஷ்யன் என்ன சொல்கிறான்? ஓய், நீர் பேசாமல் இரு, ஒன்றும் ஒன்று உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். அப்போ எப்படி சரியாகும் இந்த உலகம்? அதனால அந்த ரிக்வேதம் சொல்லி இருக்கக்கூடிய சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போ மனாம்சி ஜானதாம் சமானீவ ஆகூதி சமானா ஹிருதயானிவஹ சமானமஸ்துவோ மனஹ என்கிற சந்தேசம், ரிக்வேதம் கொடுத்திருக்கக்கூடிய சந்தேசம் முழு உலகத்திலே சாந்திக்கு அமைதிக்கு வேண்டிய சந்தேசம். அந்த சந்தேசத்தை எல்லோரும் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே அமைதி ஏற்படும், சாந்தி ஏற்படும். நாம் எல்லோரும் அமைதி வேணும்னு அபேட்சிக்கிறோம். இப்போ உலகத்தில் அமைதியே இல்லை, சாந்தியே இல்லை. ஏன் சாந்தி இல்லை? அந்த சந்தேசம் யாருக்கும் தேவையில்லை. அந்த சந்தேசத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு கண்டிப்பா அந்த சாந்தி, அமைதி, நிம்மதி என்கிறது உண்டா? அப்பேற்பட்ட பரமாத்புதமான சந்தேசம் நமக்கு ருக்வேதம் கொடுக்கிறது. யஜுர்வேதத்தில் கடக்கக்கூடிய உபதேசங்கள், அநேகமான உபதேசங்கள் யஜுர்வேதத்திலே, அநேக அர்த்தவாதங்கள் வருது. ஆனால் அந்த அர்த்தவாதங்கள்ல இருந்து நமக்கு பல சந்தேசங்கள் தெரியறது. மூணாம் காண்டத்தில் முதல் பிரச்சனத்தில் பிரஜாபதிர காமேத பிரஜாசுருஜேயேதி ச சர்ப்பான சுரியதா, முதல்ல அவருக்கு பிரம்மாவுக்கு பிரஜா சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு மனசுக்கு வந்தது, அதுக்காக தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணினத்தில் பாம்புகள் வந்துடுது. அவர் நினைச்சது நடக்கலை, அப்போ அவர் சும்மா இருக்கலை, திரும்பவும் தபஸ் பண்ணினார். சதபோ தப்யதா, திரும்பி நான் நினைச்சது நடக்கும்னு சொல்லி ரெண்டாவது தபஸ் பண்ணினது, பக்ஷிகள் வந்துடும். இல்லை இல்லை, இதுவும் சரியில்லை, திரும்பவும் தபஸ் பண்ணணும், அப்போ மனுஷ சிருஷ்டி ஆயிடுத்து. இது இது ஒரு அர்த்தவாதம். இதிலிருந்து நமக்கு தெரியறது என்னவென்று கேட்டால், நாம் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தால் அது சித்தி ஆகிற வரையிலும் நாம் முயற்சியை விடக்கூடாது. நீதி சாஸ்திரத்தை சொன்னா இது, விக்னை புனப்புனரபி பிரதிஹன்யமானாக பிராரப்தம் உத்தம குணாக ந பரித்யஜந்தி அப்படின்னு சொல்லி. இந்த மனுஷல மூணு விதமான மனுஷா இருக்காள். சிலவா வந்து நல்ல காரியம் பண்ணணும்னு ஆரம்பிப்ப, நல்ல சங்கல்பந்தான், இடையில ஒரு விக்னம் வரும், விக்ரம் வந்த உடனே சரி இது என்னால முடியாது அப்படின்னு விட்டுடும். அதை விட இன்னும் அகவாள் செலவா இருக்கா, ஆரம்பிக்கவே மாட்டான். ஆரம்பிச்ச ஏதோ தடங்கல், யாருக்கு வேணும் அதெல்லாம், வேண்டவே வேண பேசாம இருந்தா போச்சு. பிராரம்பியத்தே நகல் விக்னபயேன நீச்சை அப்படின்னா அவ ஆரம்பிக்கவே மாட்டான். இந்த மத்தியமால ஆரம்பிப்பா, ஆனா ஒரு விக்னம் வந்தோடனே விட்டுருவான். ஆனா உத்தமாள் மட்டும் எத்தனை விக்னங்கள் வந்தாலும் விடாது அந்த காரியத்தை முடிச்சு. அந்த அர்த்தவாதம், பிரம்மா ஆனவன் பிரஜா சிருஷ்டி செய்யணும் என்று ஆரம்பிச்சு தபஸு பண்ணி முதல்ல அதிலே தன்னுடைய இஷ்டம் நிறைவேறாதுக்கு திரும்பவும் தபஸு பண்ணி, அப்பவும் நிறைவேறாதுக்கு திரும்பவும் தபஸு பண்ணி, அப்போதான் நிறைவேறுது. இந்த காலத்தில் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்த சிஏ பரீட்சைக்கு போறவனே உதாரணமா சொல்ல, யாரும் முதல் அட்டம்ப்ட்ல சிஏ பாஸ் ஆகிறது ரொம்ப கம்மி, 2% தான் பாஸ் ஆகுவாளாம். எவ்வளோ புத்திசாலியானாலும் அந்த முதல்ல இன்டர்வல்லையோ இல்லை ஃபைனல்லையோ டிமிக்கி அடைக்கத்தான் செய்வேன், அடைக்கத்தான் செய்வேன். ஆனால் திரும்ப அதை விடாதைக்கு 2வது தடவையோ 3வது தடவையோ 4வது தடவையோ உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாகும். என் சிஷ்யன் ஒருத்தன் பெங்களூர்ல இருக்கான், 30வது தடவை பாஸ் பண்ணி விடவே இல்லை. அவன் என்னானாலும் சரி நான் இதை பாஸ் பண்ணதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாம் ஆரம்பிச்ச காரியத்தை நான் முடிக்கணும், இல்லாட்டி நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன் ஆயிடுவேன். இதே மாதிரி இன்னொரு இடத்துல அன்னைக்கு ஒரு உபன்யாசத்துல சொன்னேன், ஒரு சத்சங்கம் நடக்கிற இடத்துல நாம போய் சத்சங்கத்தில் பங்கு எடுத்துக்கொள்ளணும். என்னை யாரும் கூப்பிடலைன்னு நினச்சிக்க விடாது. இந்த பலாசம் அப்படிதான் பண்ணித்தான், தேவாவை பிரம்மன் அவதந்த தத் பர்ண உபாசிரணோத். தேவதைகள் பிரம்ம விசாரம் பண்ணிட்டு இருந்தாலாம், பலாச விரக்ஷம் அங்கே போய் கேட்டுக்கிட்டு இருந்ததுதான். பலாச விரக்ஷம் எங்கே போகும், எப்படி கேட்கும் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கப்படாது, இது அர்த்தவாதம். ஆனால் அது அங்கே போய் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அதுக்கு ரொம்ப பெருமை வந்துடுத்து. அதனால பலாச விரக்ஷத்தை தான் நாம் யஜ்ஞத்துக்கு உபயோகம் பண்ணணும். ஜுஹு அங்கிறது எஸ்ய பர்ணமயி ஜுஹூர், அந்த பலாச விரக்ஷத்தினால அந்த ஜுஹு அங்கிற வரும் யஜ்ஞ சாதனமான பாத்திர விசேஷம், அதை பண்ணணும். ஏன்னு கேட்டாக்க அது அந்த சத்சங்கத்துக்கு தானாகவே போய் உட்கார்ந்து கொடுத்து. இதிலே என்ன தெரிய வருது, நாம் எங்கே வரும் சத்சங்கம் சத் காலக்ஷேபம் நடக்கிறதோ அங்கே யாருடைய ஆஹ்வானத்தை எதிர்பார்க்காமல் நம்மளே அங்கே போய் உட்காரணும். ஏன்னு கேட்டாக்க அங்கே நம்ம எத்தனையோ நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். என்னை யாரும் கூப்பிடலையன்னுட்டு நான் பேசாமே இருக்கேன்னு நினச்சிக்கப்படாது, அங்கே நாம் போய் உட்கார்ந்து சத் விஷயங்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு யஜுர்வேதத்திலே அந்த அர்த்தவாதங்கள் ரூபமாக தெரிகிறது. தைத்திரிய உபனிஷத்திலே சாட்சாத்தாகவே வேதமனூச்சாச்சாரியோன் தேவாசின மனுஷாஸ்தி சத்யம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயன்மா பிரமத. இந்த முதலான உபதேசங்கள் சாட்சாத்தாவே நிறைய உபதேசங்கள். சத்தியத்தை சொல்லு, தர்மத்தை ஆச்சரணம் பண்ணு, மாதா பிதாக்களை ரொம்ப கௌரவத்தோடு பார்க்கணும், ஆச்சாரியாட்டை ரொம்ப மதிப்போடு இருக்கணும், வந்த அதிசிகளுக்கு சேவை செய்யணும், சத்தியத்தை இன்றைக்கும் விடப்படாது, தர்மத்தை விடப்படாது, உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மகான்கள் எப்படி ஆச்சரித்தாலோ அப்படி நீ ஆச்சரிக்கணும், அந்த மகான்கள் போன வழியில் நீ போகணும். இந்த மாதிரி எத்தனையோ உபதேசங்கள் யஜுர்வேதத்திலே நமக்கு கிடைச்சிருக்கு. சாமவேதத்திலே நமக்கு கிடைச்ச உபதேசங்களுக்கு ஒன்றும் கம்மி இல்லை. சாம வெறும் கானம் தானே, அங்கே என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாராவது நினச்சி போயிடோ என்னமோ, சாமவேதத்தில் நிறைய உபதேசங்கள் இருக்குது. அதுக்கு தான் நான் சேது சாமத்தை சொன்னேன் இன்றைக்கி. அந்த சேது சாமத்திலே ரொம்ப விசேஷமான உபதேசம் நமக்கு சொல்லியிருக்கு. அந்த சேது சாம, அந்த சேது சாமத்திலே மனுஷனுக்கு ஸ்ரேயஸை அடைவதற்கு 4 தடங்கல்கள் இருக்கு. இந்த 4 தடங்கல்களை நிவர்த்தி செய்தால் அந்த ஸ்ரேயஸ் கிடைக்கும். 4 தடங்கள், ஒன்று குரோதம், ஒன்று லோபம், ஒன்று அசத்தியம், ஒன்று அஸ்ரத்தை. இந்த 4 மனுஷனுக்கு ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. இந்த 4 நீக்கணும். இந்த குரோதம் அங்கரத்தை அக்ரோதத்தினால, அக்ரோதம் என்று சொன்னால் க்ஷமா, பொறுமை, பொறுமை என்கிற அக்ரோதத்தினால குரோதத்தை நீக்கணும். லோகத்தை தானத்தினால நீக்கணும். அந்த தானம்ங்கிறதுக்கு பகவத் பாதாள் சதஸ்லோகியிலே தானம் பிரம்மார்ப்பணம் அப்படின்னு எழுதியிருக்க. தானம் பண்ணுற போது கேவலம் பிரம்மார்ப்பண புத்தியாக தானம் பண்ணணும், வேறு எதையும் எதிர்பார்க்காதக்கு. ஈஸ்வரார்ப்பண புத்தியாக தானம் பண்ணி அந்த லோபத்தை நீக்கணும். லோபம் என்று சொன்னால் அந்த லோபம் ரெண்டு விதம். எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அங்கிறது ஒன்று, எனக்கு கிடைச்சது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அங்கிறது ஒன்று. ரெண்டு விதம் இந்த லோகம், எல்லாம் எனக்கே கிடைக்கணும், கிடைச்சது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த லோகம்ங்கிறது மனுஷனுக்கு ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. இதைத்தான் உத்தேசிச்சு பகவான் பகவத்கீதையில் த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனா காமஃ க்ரோதஸ்ததா லோபஃ தஸ்மாதே தத்ரயந்தி. நாம் பகவத்கீதையை எல்லா வேதத்தின் சாரபூதம்னு சொல்கிறோம். ஏன் இந்த மாதிரி வேதத்தில் இருக்கிற விஷயத்தை எல்லாம் பகவான் சாரபூதமாக கொண்டு வந்தார். இதில் இது நரகத்வாரம், இதை நீக்கணும் என்று வேதம் சொல்லியிருக்கு. அதே பகவான் பகவத்கீதையில் இங்கே கொண்டு வந்தார் காம குரோதஸ்ததா லோக. அதான் அங்கே அக்ரோதேன குரோதம் தானேன அதானம் ஸ்ரத்தையா அஸ்ரத்தாம் சத்தியேன அனிருத்தம். இந்த நாளையும் இந்த அதானம் குரோதம் அஸ்ரத்தை அனிருத்தம் என்கிற இந்த நாளையும் தானம் ஸ்ரத்த அக்ரோதம் சத்தியம் என்கிற இந்த நாலுனாலே நீக்கணும். அக்ரோதம் பொறுமையினாலே குரோதத்தை நீக்கணும், தானத்தினாலே இந்த லோபத்தை நீக்கணும், சத்தியத்தை சத்தியத்தினால அனிருதத்தை நீக்கணும், ஸ்ரத்தையினால அஸ்ரத்தையை நீக்கணும். ஏன்னா அஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு தத்துவம் புரியாது. அஸ்ரத்தையா நாம் பண்ணக்கூடிய எந்த விதமான கர்மா தானமாகட்டும் தபஸாகட்டும் எதுவே ஆகட்டும் அது சார்த்தகமாகாது, அது பலம் கொடுக்காது. பகவான் சொல்லியிருக்கார் அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ் தப்தம் கிருதம் செய்யத்து அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்யா நோ இஹ. நீ அஸ்ரத்தையினால எந்த கர்மாவை செய்தாலும் அந்த கர்மா பலிக்காது, உனக்கு ஜன்மாந்தரத்திலையும் அதனால ஒன்றும் பலம் வராது, இப்பவும் பலம் வராது. அதுக்குதான் உபனிஷத்திலே எதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தயா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. அதே சாந்தோக்கிய உபனிஷத்தில் சாமவேதிகமான அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு எதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தயா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. ஸ்ரத்தையினால செய்தால் அதுதான் உனக்கு உபயோகமாகும். அதனாலே நமக்கு இப்ப அஸ்ரத்தை இருக்கு, அந்த அஸ்ரத்தையை ஸ்ரத்தையினால நீக்கணும், லோபத்தை தானத்தினால நீக்கணும், குரோதத்தை அக்ரோதத்தினால க்ஷமையினால பொறுமையினால நீக்கணும், அனிருதத்தை சத்தியத்தினால நீக்கணும். அதாவது இந்த உபதேசத்தினாலே நாம் கிரகிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால், நம்முடைய ஜீவிதத்திலே நமக்கு என்னைக்கும் தானம் செய்யக்கூடிய சுபாவம் இருக்கணும், அதுவும் பிரம்மார்ப்பண திருஷ்டினால தானம் செய்யக்கூடிய சுபாவம் இருக்கணும். என்னைக்கும் சாஸ்திரத்திலையும் குருவாக்கியத்திலையும் ஸ்ரத்தை எங்கிறது வேணும், பொறுமை எங்கிறது ரொம்பவும் வேணும், சத்தியம் எங்கிறது என்னைக்கும் வேணும். சத்தியத்தை சொல்லணும், அனிருதத்தை என்னைக்கும் சொல்லப்படாது. உபனிஷத்து சொல்லியிருக்கு சத்தியமேவ ஜெயதே நானிருதம் சத்யேன பந்தா விததோ தேவயானா. சத்தியமேவ ஜெயதே ந அனிருதம், அனிருதம் என்னைக்கும் ஜெயிக்காது, சத்தியம்தான் ஜெயிக்கும். சிலவாளுக்கு அது ஆச்சரியம் வரலாம், இதெல்லாம் பழைய காலத்து சமாச்சாரம், இன்னைக்கு அனிருத்தம்தான் ஜெயிக்கிறது சத்தியம் ஜெயிக்கிறது இல்லைன்னு சொல்லி. ஆனால் அனிருத்தம் ஜெயிக்கிறது அது ஆபாதமாகத்தான், கடைசியில் அனிருத்தத்துக்கு பராஜயம் எங்கே நிச்சிதம், சத்தியத்துக்கு ஜெயம்ங்கிறது நிச்சிதம். ஆபாதமாக அனிருத்தம் ஜெயிக்கிறது சத்தியம் ஜெயிக்கிறது இல்லை எங்கிறதுக்காக அதுதான் வாஸ்தவம்னு யாரும் நினைச்சுக்கப்படாது. சத்தியத்துக்கு ஜெயம்ங்கிறது தான் வாஸ்தவம், அமிர்தத்துக்கு பராஜயம்ங்கிறது தான் வாஸ்தவம். அதனாலே சத்தியத்தை நாம் கடைபிடிச்சு அமிர்தத்தை தூரமாக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்ரேய பிரதிபந்தகமான இந்த நாளையும் குரோதம் அஸ்ரத்தை லோகம் அமிர்தம் என்கிற இந்த நாளை, அக்ரோதம் ஸ்ரத்தை தானம் சத்தியம் என்கிற இந்த நாளினால் ஜெயிச்சுட்டேளானால் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ரேயோத்வாரம்ங்கிறது உங்களுக்கு தாராளமாக போகிறதுக்கு அவகாசமாகும். ஏஷா கதி ஏததமிர்தம் ஸ்வர்கச்ச ஜோதிர்கச்ச. வேதம் சொல்றது இந்த நாளையும் நீக்கினியானாக்கே நீ ஸ்வர்க்கசுகத்தையும் அனுபவிக்கலாம், பரமாத்மாவுடைய சாயுத்தியத்தையும் நீ அனுபவிக்கலாம் சொல்லி ஸ்ருதி வந்து நமக்கு சொல்றது. ஹே சதுர, ஹே சதுரான்னு நமக்கு சம்போதனம் பண்ண, நீ ரொம்ப புத்திசாலி அப்பா, ரொம்ப புத்திசாலியானவன், இதை நல்லா புரிஞ்சுக்கோ, இதை புரிஞ்சுக்கொண்டு இதை மாதிரி செய் அப்படின்னு சாமவேதம் நமக்கு மகோபதேசம் பண்றது. இப்படி நாம் வேதங்கள்ல ஒரு நிலையும் பார்த்தால் பரமாத்புதமான உபதேசங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட உபதேசங்கள் அந்த வேதங்களில் இருக்கிறதுனால தான் அந்த வேதத்துக்கு வேறு எதுக்கும் இல்லாத ஒரு மகிமை வேதத்துக்கு இருக்குன்னு நாம் சொல்கிறோம். எல்லா தார்சனிகர்கள், ஆஸ்திக தார்சனிகர்கள், வேதத்துக்கு பிராமணியம் இருக்கிற விஷயத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. வாழ்க்கை தார்க்கிகால் பௌருஷேயம் அங்கட்டம், மீமாம்சுகால் அபௌருஷேயம் அங்கட்டம், ஆனால் பிராமணியம் விஷயத்தில் மட்டும் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. தார்க்கிகாலம் என்ன சொல்றா, வாக்கியம் விவிதம் லௌகிகம் வைதிகம் சேதி, லௌகிகம் ஆப்த வாக்கியம் பிரமாணம், வைதிகம் சர்வமேவ பிரமாணம், வைதிக வாக்கியம் சமஸ்தம் பிரமாணம், அதில் அப்பிரமாணமாக ஒரு அக்ஷரம் கூட கிடையாது. அதுதான் ஜெயந்த பட்டர் சொன்னார், வேதஸ்ய புருஷ கர்த்தா நஹி ஆதிருஷ தாதிருஷ, பௌருஷேயம் நிம்மாதோ நெம்மாதி யாரோ உட்காந்து எழுதினா நினைச்சுக்காதுங்கோ, அப்படி இல்லை. இந்து த்ரைலோக்கிய நிர்மாண நிபுண பரமேஸ்வர, த்ரைலோக்கிய நிர்மாண நிபுண பரமேஸ்வர வேதஸ்ய கர்த்தா. அதனால் அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அந்த வேதத்தை நமக்கு அனுகிரகிச்சதானத்தினாலே அந்த வேதத்திலே இவரு அக்ஷரம் கூட அப்பிரமாணம் என்று நாம் சொல்ல முடியாது. அப்பே ஏற்பட்ட வேதங்கள் நம்முடைய பொக்கிஷமானது, அந்த வேதங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு ரொம்பவும் விசேஷமாக இருக்கு. ஒரு காலத்தில் வேத பண்டிதாள் அத்தியதிக சங்கையில் இருந்தா, எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்கே வேத பண்டிதாளை நாம் பார்க்க முடிஞ்சுது. இப்போ கிராமங்களில் எந்த கிராமத்திலையும் நான் வேத பண்டிதாளை பார்க்க முடியாது. இந்த மாதிரி பெரிய ஊர்களில் ஏதோ வேத பண்டிதாளை இந்த மாதிரி பார்க்கலாம். இன்னும் வர வர இந்த பண்டிதாள சங்கை எப்படி இருக்குமோ என்னமோங்கிறது எல்லா யாருக்கும் சொல்லவே முடியறதில்லை. அதனால் நாம் இந்த வேதங்களை ரட்சிக்கணும். இந்த வேதத்தினுடைய அந்த விகிருதிகள் பதம் கிரமம் ஜடை கணம், இந்த வேத விகிருதிகளை வருங்காலத்தில் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் இதை ரட்சிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிற ஒரு பாவத்தில் இந்த வேதிக் ஃபவுண்டேஷன், சங்கீதா ஃபவுண்டேஷன் இந்த காரியத்தை பண்ணிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ராமமூர்த்தி ரொம்ப பரிசிரமப்பட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டுருக்கார். அவருக்கு எல்லோரும் இந்த பக்கம் வைதிகாலம் அங்கே லௌகிகாலம் இந்த காரியத்திலே பங்கெடுத்து கொண்டு இந்த சத்காரியத்தை கூடிய சீக்கிரம் முடியிறபடி அதுக்கு ஒரு உதவி செய்யணுங்கிறதை நான் எல்லோருக்கும் சொல்லி, இன்னித்த இந்த காரியம் இவ்வளவு நன்றாக நடந்ததுக்கு இந்த வைதிகா எல்லாரும் ரொம்ப ஒத்துழைச்சிருக்கா, அவள் எல்லாருக்கும் நான் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதே போல் இங்கே வந்திருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் கூட ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த உபன்யாசத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நமஹ பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.